நிலவம் பஞ்சு போலே இதயம் பறக்குது மேலே. ஒரு இலவம் பஞ்சு போலே இதயம் பறக்குது மேலே, ஒரு இறகு பந்து போலே பூமியும் நழுவது கீழே. மேலே மேலே மேலே மேலே பானம் தாண்டி மேலே மேலே மேலே மேலே மேலே நிலவும் காலின் கீழே பிறந்தேன் மறுமுறை. நீ என் இரண்டாம் கருவறை. காலின் கீழே